மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்னமால இட தேடி வரும் நாள் எந்த நாள். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்னமால இட தேடி வரும் நாள் எந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு, அம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. இந்த மனசு நஞ்ச நிலந்தான் வந்து விழுந்த நல்ல வேதைதான், சந்திரனத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதைதான் சொந்த கதைதான். தோள தொட்டு ஆற ஐயா சொர்க்கத்தில சேர, மாலை வந்து ஏற பொண்ணு சம்மதத்தை கூற. சந்தனங்கரைச்சு பூசணும் எனக்கு, முத்தையங்கனக்கு மொத்தமும் உனக்கு. ஒன்னமார இட தேடி வரும் நாள் எந்த நாள். கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க, அந்த பூமரத்து மேலிருந்து புலம்பியது யாரு. கண்ணி மனசு நினைக்கும் தன்னந்தனியே எண்ணி தவிக்கும், பொண்ணை எடுத்து அள்ளி கொடுக்கும் வண்ண கனவு அள்ளி தெளிக்கும். கூறப்பட்டு சேல அம்மா கூட ஒரு மாலை வாங்கி வரும் வேளை, பொண்ணு வாசமுள்ள சோல காலிய முடிக்கும் வேளைய நினைச்சு தேடுது மனசு பாடுது வயசு. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன